தலைப்பு தூது சொல்லி. கடிதங்கள் நம் வாழ்வின் ரகசிய பொக்கிசங்கள். ஆம், ரகசிய கடிதங்களுக்கும் முகவரி வேண்டும். இழப்பை சுமந்தே வந்தன தந்திகள், அவசரத்திற்காக பிறந்த தந்திகளும் இருந்தன. சொல்லாத இயக்கங்களோடு அனுப்பாத கடிதங்கள்.